வச்சவே தண்ணி ஊத்துவா மனச பார்த்துதா வாழ்வ மாத்துவா. ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மரத்த வச்சவே தண்ணி ஊத்துவா மனச பார்த்துதா வாழ்வ மாத்துவா. படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணையதற்கு, இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கெதற்கு. படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணையதற்கு, இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கெதற்கு. உன்னை நல்லாளாக்க புத்தமனை போலாக்க எண்ணியவன் யாரென்று கண்டுகொள்ள யாரோடு, ஊரெல்லாம் உந்தன் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மரத்த வச்சவே தண்ணி ஊத்துமா மனச பார்த்துதான் உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய், உணவு இன்றி துடிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய். உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய், உணவு இன்றி துடிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய். புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்து படிப்பென்ன, சக்தி உள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தில் தவிப்பெல்ன. காத்து இருப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு. ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மரத்த வச்சவே தண்ணி ஊத்துவா மனச வாழ்வ மாத்துவா. ஏ மனமே கலங்காதே வீடாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம்.